ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பான் நாதயாமுன மத்தியமான் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி சரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதாயுதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதய கோகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஸ்மை பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்யகோபி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகண்டி வாழி உரேலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியான் மந்திரங்கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சு கருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிறக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்டதவராகா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடென்பத்து நாலு பாட்டும் குரியதொரு தாண்டகம் நாலைந்து ஆறைந்து குலானிடும் தாண்டகம் எழுகூற்றிருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு முப்பத்தெட்டு இரண்டும் சீர் பெரிய மடலதனில் பாட்டு எழுபத்தெட்டும் இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வரு கலியா இறங்கு நீயே மைவன் அணரும் கொஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இளங்கியாடா எய்வண்ணவென் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்தே அவ்வண்ணத்தவன் நிறமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. திரு பரகால நாயகியினுடைய அத்தியற்புதமான அனுபவ விசேஷத்தை மொத்தம் குட்டி வைத்திருக்கிற இந்த பாட்டு ஒரு ஒப்பற்ற பாசுரமாக இருக்கிறது. நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று பார்த்தோம், இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்பதற்குத்தான் எத்தனை அர்த்த விசேஷங்கள் சாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எய்வெண்ண வெண்சிலையே துணையாயுங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு ஆச்சரியமான இருவராய் வந்தார் இருவராய் வந்தார் நின்றார் அப்படின்னு சொல்லும் போது பல அர்த்த விசேஷங்கள் கிடைக்கின்றன என்று பார்ப்போம். இன்றைக்கு தொடர்ந்து மேற்கொண்டு பாசுரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே என்பதாக. இது பரகால நாயகியானவர் தான் அகப்பட்ட துறைகளை சொன்னார் என்பதாக சொல்லுகிறார். நான் எதிலே போய் விழுந்தேன், எந்த விதத்திலே நான் என் மனதை பறிகொடுத்து அதை விட்டு மீள முடியாதபடி நான் அகப்பட்டு கிடக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள் நாலு இடங்கள், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாக்குதே என்பதாக அதை சொல்லுகிறார். கைவண்ணம் அப்படின்னு சொல்லும் போது வண்ணம் என்றால் நிறம் அப்படின்னு ஒரு அர்த்தம். கையினுடைய நிறம் அப்படிங்கிறது தாமரை நிறம் என்ற அர்த்தம். தாமரை பூவானது நல்ல சிவப்பூன்னு சொல்ல முடியாது, நல்ல வெளுப்பூன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அந்த இதழினுடைய பின்பக்கம் லேசாக கருப்பு கூட இருக்கும். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய கை நிறம் அப்படிங்கிறது தாமரை பூ போல சிவந்ததாகவும் சற்றே வெளுத்ததாகவும் பின்பக்கம் லேசாக கருப்பானதாகவும் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. இது சாமுத்ரிகா லட்சணம். செய்யவாய் செய்ய கை அப்படின்லாம் சொல்றார். சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பல்லாண்டு பாடுறாரு இல்லையா. சேவடி செவ்வி அப்படின்னா அந்த திருவடியில இருக்கக்கூடிய சிவப்பு நிறம், அதற்கு பல்லாண்டு பாடினார். அந்த மாதிரி இந்த கை வண்ணத்துக்கே ஒரு பல்லாண்டு பாடலாம் போல கை நிறம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கை வண்ணம் அப்படின்னா கை போலே கை கை இருக்கக்கூடிய முறை, கை எப்படி இருக்கிறது அப்படின்னா தாமரை. அதாவது வண்ணம் அப்படின்னா ஆகாரம்னு அர்த்தம். அதனுடைய உருவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா தாமரை போல இருக்கிறது. அப்ப தாமரையுடைய உள்பக்கம் எப்படியானால் அழகாக சிவப்பாக இருக்குமோ அந்த மாதிரி கையினுடைய உள்பக்கம் சிவப்பாக இருக்க, தாமரையுடைய இதழ்கள் போல கையுடைய விரல்கள் இருக்க, தாமரையினுடைய தாது போல கையிலே ரேகைகள் இருக்க, தாமரையினுடைய வாசனை போல இந்த கையிலையும் ஒரு விலட்சணமான வாசனை அப்படின்னு இருக்க, தாமரையினுடைய மிருதுவான ஸ்பரிசம் போல கையிலே கையிலும் மிருதுவான ஸ்பரிசம் இருக்க, அப்புறம் ஒரு பசுமையும், எல்லாம் தாமரை எப்படி பசுமையா இருக்கோ ஜலத்தில் இருக்கக்கூடிய தாமரை அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு அந்த அளவு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கைவண்ணம் தாமரை அப்படின்னு சொல்லும் போது ஸ்வபாவம் அப்படின்னு ஒரு அர்த்தம். வண்ணம் அப்படின்னா நீர்வண்ணன் மேகவண்ணன் அப்படின்லாம் சொல்ற ஐயோ, அந்த மாதிரி கையினுடைய ஸ்வபாவம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த சுபாவத்தை குறிப்பதாக குறிக்கும் போது தாமரை எப்படி பரம போக்யமாக இருக்கிறதோ அந்த மாதிரி கையும் போக்யமான சுபாவத்தை உடையது என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த கையினாலே அவன் சகல புருஷார்த்தங்களையும் நாம் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய கையான அப்படினாலே அனுபவிக்கும்படியாக பரம போக்யமாக அலம் புரிந்த நெடுந்தடக்கை அப்படின்னு இங்க சொன்ன மாதிரியாக இது எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடியது இந்த திருக்கைகள் அப்படின்னு அதனுடைய சுபாவத்தை சொன்னதாக அப்படியும் நாம் வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், கண்ணினையும் அரவிந்தம் என்பதுதான் வேதமே சொல்லியிருக்கு. கம்பீராம்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தலாமலாயதே க்ஷணஹான சீபாஷ்யகாரர் சாதிச்சிருக்க, அதாவது ஜலத்திலே இருக்கக்கூடிய தாமரைப்பூ போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்காங்க. ஜலத்திலேருந்து எடுத்த தாமரைப்பூ இருக்குள்ளையோ அது மெதுவா வாட ஆரம்பிச்சிடும். ஜலத்திலேயே இருக்கிற தாமரை எப்படி மலர்ந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது, குளிர்ச்சியோடு இருக்கிறது என்பதாக அர்த்தம். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால நீளமான தண்டோடு கூட்ட புஷ்டியான தாமரை தண்டிலே இருக்கக்கூடிய தாமரைப்பூ, தண்டை விட்டு வெளியாக எடுத்து விட்டவானால் தாமரைப்பூ வாட ஆரம்பித்து விடும். அப்படி இல்லாமல் தண்டோட இருக்கக்கூடிய தாமரைப்பூ என்று அர்த்தம். ரவிகர விகசித சூரியனாலே அப்பொழுது மலர்ந்த தாமரைப்பூ எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்பொழுது மலர்ந்த கண்கள் அப்படியே இருக்குமாம், எப்பவுமே அப்பொழுது மலர்ந்த மாதிரி கண்கள் இருக்குமாம் அப்படின்னு அப்படின்னு அங்க சாதிக்கிறார். ஆக கைவண்ணம் தாமரை அப்படிங்கறதுக்கு ஒருவர் வாய் கமலம் போலும் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் தான் முன்னாடி பார்த்தோம். வாய் கமலம் போறோம்னா கமலத்தினுடைய ஒரு பரிமளம் திருவாயில் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். விசேஷமாக விசேஷமான அர்த்தம் பரிமளம் அப்படின்னு சொல்லு, ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னுக்கு. கை அப்படின்னு சொல்லும்போது நிறம்னு அர்த்தம், வாய் கமலம் போலும் சொல்லும்போது பரிமளம்னு அர்த்தம், கண்ணினையும் அரவிந்தம் சொல்லும்போது குளிர்ச்சி அண்ணா அப்படின்னு அர்த்தம், அடியுமாக்குதே அப்படின்னு சொல்லும்போது இந்த கை மாதிரி மார்தவம் மிருதுத்தன்மை முதலானதும் பரம போக்யத்துவமும் விவக்ஷிதம் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கணும். கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்குதே அப்படின்னு இப்படியாக பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான வாக்கியம். இப்பொழுது இதிலே பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாம ஒன்னொன்னாக பார்க்கலாம். முதல்ல கைவண்ணம் தாமரைன்னு ஆரம்பிக்கும் போது முதலிலே நாயகியானவர் நாயகனோடு முதல் முதலிலே பார்த்து பரிச்சயம் பண்ணக்கூடிய சமயத்திலே நாயகி சொல்லக்கூடிய வார்த்தை இது அப்படிங்கிற விதத்திலே நாம் முதல்ல பார்க்கிறோம். இப்போ கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குனே. கைவண்ணம் தாமரை அப்படின்னா முதன் முதலிலே அவருடைய கையைத்தான் பார்த்தேன் நான் தோழி, அது தாமரை பூ போல இருந்தது, அந்த கையை மூடி இருந்த கையை மெதுவாக எனக்காக மலர்த்தினார், எப்படி தாமரை பூவானது மலருமோ அந்த மாதிரி கை மூடி இருக்கச்ச எனக்காக என் முன்னாடி கையை வைத்து அவர் மலர்த்த ஆரம்பித்தார். அப்போது பார்த்தபோது தாமரைப்பூ விரிந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னு சொன்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அந்த தாமரைப்பூவை பார்த்து நான் பிரமை பிடித்து இருக்கும் பொழுது உடனே மெதுவாக என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்போது வாயிலே அங்க ஒரு தாமரைப்பூ மலர்ந்தா போல இருந்தது, அந்த வாயிலே ஒரு துடிப்பு என்று ஒண்ணு இருந்தது, அதிலே ஒரு பரிமளம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, நல்ல மதுரம் அப்படிங்கறது வார்த்தையிலே இருந்தது. அதனால வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், வாயாலே முழுதும் பேசாமல் பல விஷயங்களை கண்ணாலே சொல்கிறான், ஏதோ பேச ஆரம்பிக்கிறான், என்ன சொல்றான் தெரியலேன்னு பார்த்தா கண்ணாலேயே பேசுகிறான் பல விஷயங்களை. அப்பொழுது கண்களும் அதே தாமரைப்பூ போல ஒரு குளிர்ச்சியோடு கூட கண் இருந்தது. கண்ணினையும் அரவிந்தம் அடியும் ஆக்குதே, இப்படியாக தன்னுடைய வாயினாலும் தன்னுடைய கையினாலும் தன்னுடைய திருக்கண்களினாலும் ஏதேதோ விஷயங்களை அவன் சொல்ல, நான் அதற்கெல்லாம் பதில் ஏதும் சொல்லாமல் வெறுமை இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் மௌனமே சம்மதம் அப்படிங்கிற ரீதியில அதே சம்மதமாக அவன் எடுத்துக்கொண்டு அங்கேயே அவன் நின்று கொண்டிருக்க, நான் அவனுடைய திருவடியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் தோற்று விழுந்த இடம் அந்த திருவடியை பார்க்கும் போது அடியும் அக்குதே, திருவடி கூட தாமரை போல இருக்கிறது, நிலத்திலே கூட தாமரை வருமா, ஜலத்திலே இருக்கிற தாமரை நிலத்திலே வருமா என்று கேட்கும்படியாக திருவடி இருந்தது பார் அப்படின்னு தோழியிடம் சொன்னார். இந்த விஷயத்தை நம்ம முதலே ஏறக்குறைய பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது விஷயம், இது வந்து பிரணயத்துவம், நல்ல பிரணயம் வந்த பிறகு ஆழ்வாருடைய அனுபவம், நாயகியினுடைய அனுபவம். முதல்ல பிரணயத்தினுடைய ஆரம்ப தசையிலே ஒரு பரிச்சயம் செய்யக்கூடிய தசையிலே இந்த அனுபவத்தை நாம் பார்த்தோம். அப்ப பிரணயம் நன்கு கைவந்த அளவிலே நாயகனை மனசிலே நினைத்துக் கொண்டு எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையிலே அடுத்த அர்த்தம் இப்போ, அதுக்கப்புறம் விவாக சமயத்திலே அடுத்த அர்த்தம் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இப்போ பிரணயம் நன்கு கைவந்த அளவிலே, கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே, அவனுடைய கையானது தாமரை பூ போல இருக்கிறபடியினாலே அந்த கையை எடுத்து என்னுடைய தலைமையிலே வைத்துக் கொள்ள வேணும். தலையில்தானே மலர் சூடி இருக்க வேண்டும், புஷ்பம் இருக்க வேண்டிய இடம் தலைதானே. அதனாலே அணிமிகு தாமரை கைய எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் அப்படின்னு ஆயர்குல பெண்கள் சொன்ன மாதிரி, கண்ணனுடைய கையை எடுத்து என்னுடைய தலையிலே நீ வைக்க வேணும் கண்ணா அப்படின்னு அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி, இந்த தாமரைப்பூ கையை என் தலையிலே வைத்துக் கொண்டு நான் அதிலேயே கண்ணை மூடிக்கொண்டு என்னை மறந்து கொண்டு நான் இருக்க வேணும் அப்படின்னு ஆசைப்படும்படியாக இருந்தது தோழி. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அதுக்கப்புறம் அவன் வாயாலே பேசின வார்த்தைகள் அதையெல்லாம் நான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எல்லாம் தான் நினைத்து பார்க்கிற விஷயத்தை சொல்ற தோழி கிட்ட. அப்போ நின் செங்கனிவா என் கல்வ பணிமொழி நினைதொரும் ஆவிவேமால் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். என் செங்கனிவா என் கல்வ பணிமொழி அப்படின்னு உன்னுடைய வாயே ஒரு தாமரைப்பூ போல இருக்கிறது, அதிலே வரக்கூடிய வார்த்தை கல்வ பணிமொழியாக இருக்கிறது, அதை நினைந்து நினைந்து என்னுடைய ஆவி வெந்து போகிறது என்று அங்கே நம்மாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரியாக வாய் கமலம் போலும்னா அந்த வாயை நினைத்து, அந்த வாயில் வந்த வார்த்தைகளை நினைத்து, அந்த வாயில் வந்த மனத்தை நினைத்து நான் என்னுடைய ஆவி வெந்து கொண்டிருக்கிறது தோழி என்று சொல்லுகிறார். கண்ணினையும் அரவிந்தம் அப்படின்னா அது என்னென்னுமே மறக்க முடியாது இருக்கக்கொண்டு, கண்கள் தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ தகவிலை தகவிலையே நீ கண்ணா அப்படின்னு நம்மாழ்வார் இந்த விஷயத்தையும் சொல்ற. அதாவது வெய்மறு தோழினை மெலியுமாலோ என்கிற திவாய் மொழியிலே ஆயர்குல பெண்களாக பெண்கள் கோஷ்டியிலே தான் நின்று கொண்டு நம்மாழ்வார் அருளி செய்கிற பத்து பாசுரங்கள் பத்தாம் பத்தில இருக்கின்றன. அதுல இந்த அனுபவம் மொத்தமும் நம்மாழ்வாருக்கு அங்கே பராங்குஷ நாயகிக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இங்கே பரகால நாயகிக்கு இருக்கிறதாக நாம் அனுபவிக்கலாம். தாமரை கண்கள் கொண்டு இறுதி அவரோ கண்ணா, உன்னுடைய தாமரை கண்களை கொண்டு எங்களுடைய மனசை நீ பிளக்கலாமா அப்படின்னு, அதே நான் நினைந்து நினைந்து என் மனம் பிளந்து போகும்படி ஆகிறதே தூழி அப்படின்னு. கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்குதே, உன்னுடைய திருவடியும் அதுதான், ஏன்னா அடிச்சியம் தலைமிசை நீ அணியாய் ஆழியம் கண்ணா உன் கோலப்பாதம் அப்படின்னு அதே வேய்மறு தோழிலே நம்மாழ்வார் சாதிக்கிற. கண்ணா உன்னுடைய திருவடியை எங்கள் மேனியிலே நீ வைக்க வேணும் என்பதாக, இது பாகவதத்திலும் ரொம்ப பிரசித்தம். கண்ணன் வந்து இருக்கும்போது கண்ணனுடைய மெதுவான திருவடிகள் பூ போல இருக்குமா, அந்த திருவடியை எடுத்து கண்ணிலே ஒத்திக்கணும் முதல்ல தோணும், தலையில வைத்துக் கொள்ளணும் தோணும், கையிலே வைத்து அதை வருடுவதற்கு மனம் இருக்காது, பூவை கையில் வச்சுருக்க மாதிரி திருவடியை கையில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் தன் உடம்பிலே தோளிலேயும் மார்பிலேயும் எல்லா இடத்திலும் அந்த திருவடியை வைத்து வைத்து சந்தோஷப்படுவார்களாம். அந்த மாதிரி அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய், ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் அழகான திருவடியை எங்கள் தலையிலே வைத்து அந்த தலைக்கு புஷ்பம் சூடின மாதிரி உன்னுடைய திருவடி இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறார்கள். அந்த ரீதியிலே அந்த திருவடி நான் என் கையில் எடுத்து என் கண்ணில் ஊத்தி கொண்டு அதை என் தலையிலே வைக்கும் காலம் என்றோ தோழி அப்படின்னு நான் நினைத்து நினைத்து மறக்க முடியாதபடி அந்த எம்பெருமானுடைய திவ்ய அனுபவங்கள் திவ்ய அவயவங்கள் எனக்கு சேவை சாதித்தன அப்படின்னு சாதிக்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமே, கட்டாயம் எல்லாரும் கேட்க வேண்டிய திருவாய்மொழி அந்த வெய்மருத்தோளினை என்பது. ஏன்னா இத்தனை அனுபவம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் அது. பசுடேரை மேய்க்க போதும் பசுமாடு மேய்ப்பதற்கு கண்ணன் போவானோ என்கிற ஒரு பயத்தினாலே அவர்கள் அருளி செய்கிற பாசுரம் அதை அங்கே பார்த்தோம். இதற்கடுத்தது மூணாவது விவாக சமயத்திலே, ஏன்னா ஜனக மகாராஜன் திருக்குமாரத்தை ஆனபடினாலே விவாக சமயத்திலே அந்த கைவண்ணம் தாமரை என்பதனுடைய அர்த்தங்களை எல்லாம் மனசிலே வைத்துக் கொண்டு சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். கைவண்ணம் தாமரை விவாகத்திலே கிரகித்வா கரபத்மாபியாம் சீதாயா பாதம், விவாக சமயத்துல கையை பிடிக்கிறார் இல்லையா முதல் முதல்ல, அப்ப கை ஸ்பரிசம் அப்படிங்கறதா முதல்ல வரக்கூடிய ஸ்பரிசம் அப்படிங்கிறது பாணிகிரகண சமயத்திலே வரக்கூடிய கை ஸ்பரிசம் அப்படிங்கறதா இருக்கு. அதனால அப்போ கையை பிடிக்கும் போது அப்ப கையை பிடித்தோமா இல்ல தாமரையை பிடித்தோமா அப்படின்னு தோன்றதா. ஏன்னா சீதா பிராட்டியானவர் எப்பவுமே தாமரையை கையில் வைத்துக் கொண்டிருப்பார். எப்பொழுது? பொதுவாக சீதை குண்டத்தில் இருக்கும் போதும், அதே மாதிரி இங்கே திருப்பார்கடல்ல இருக்கும் போதும் பிராட்டியாருடைய கையில தாமரப்பூ தான் எப்பவுமே இருக்கும், நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தாம் பத்மனே பீம் அப்படிலாம் வேதத்துல சொல்றது. அந்த தாமரப்பூவை கையில வச்சுருக்கவர் இப்ப சீதா பிராட்டியாக வந்து அவதாரம் பண்ணும் போது அவர் வந்து மானுஷ ஸ்திரீயா வந்திருக்கார், அந்த திவ்யமான தாமரப்பூ எல்லாம் வச்சுட்டு வந்துட்டார். ஆனா இங்க வந்து பெருமாள் பாணிகிரகம் பண்ணும் போது அவருக்கு தன் கையில இருக்கக்கூடிய தாமரைப்பூ அவருக்கு நினைவுக்கு வந்து விட்டதாம். அது மட்டுமல்ல அந்த கையினாலே சீதா பிராட்டியாருடைய காலை பிடிக்கிறார். அம்மி மிதிக்க செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான் அப்படின்னு ஒரு மூல்யம். அந்த மாதிரி செம்மையுடைய திருக்கை அப்படின்னு சிவந்த திருக்கை ஒரு அந்த திருக்கையால் தாழ் பற்றி என்னுடைய பாதத்தை பிடித்தான் ஆண்டாள் நாச்சியாருடைய வார்த்தை. அப்ப அம்மி மிதிக்கும் போது கைவண்ணம் தாமரை ஏன்னு கேட்டா, சில பேர் தன்னுடைய கையினாலே இந்த பெண்ணுடைய மனப்பெண்ணுடைய காலை பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த அம்மியே பரவாயில்ல போல இருக்கும், இவா கை அத்தனை ரஃபா இருக்கும், இதுக்கு அம்மியே சாஃப்டா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தாமரை பூ மாதிரி ஒரு கையினாலே என்னுடைய திருத்தாளை பற்றி அம்மி மிதிக்க செய்தான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இருக்கக்கூடிய மிருதுவான திருக்கரங்கள் அப்படின்னு அர்த்தம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அடுத்த விவாக சமயத்திலே சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது ஆதிஷ்டேமம் அஸ்மானம் இந்த கல்லிலே ஏறி நில்லு முதலானதெல்லாம் சொல்லுகிறார் இல்லையா. இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது வாய் கமலம் போலும் அப்படின்னு வாயிலே ஆச்சரியமான திவ்ய கந்தம் வர அந்த மந்திரம் சொல்லக்கூடிய அழகு அப்படின்னு ஒண்ணு இருக்க, அதை வாயை திறந்து உச்சரிக்கும் போது தாமரைப்பூ மெதுவாக மலர்ந்தது போல இருக்க அப்போ வாய் கமலம் போலும் அப்படின்னு. அப்புறம் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவராவர் போழி என்று அருளி செய்த ரீதியிலே அந்த மந்திரங்களும் இவருக்கு பரம போக்கியமாக இருக்கின்றன நாயகிக்கு அப்படின்னு அர்த்தம் ஆச்சு. அப்புறம் கண்ணினையும் அரவிந்தம், அந்த விவாக மந்திரத்திலே ஒருவருக்கொருவர் பார்க்க வேணும் அப்படின்னு இருக்கணும் அர்த்தம் இல்லாமல் இமாகும் சமே தபஸ்யதா அப்படின்னு வரும் விவாகத்திலே, இதோ இவளை மொத்தமாக பார் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு அதுல. அந்த மாதிரியாக ஏன்னா பெண்ணை பார்க்க வேண்டும் பெண்ணானால் பிள்ளையை பார்க்க வேணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய கண்ணினாலே எம்பெருமான் நாயக்கன் பார்க்கும் போது கண்ணினையும் அரவிந்தம் அப்படின்னு திருக்கண்ணும் தாமரை பூ போல இருக்கிற அழகை பார்த்தேன், தாமரை மலர்ந்தா போலே கண் இருப்பதை பார்த்தேன், அடியுமாக்குதேன் கடைசியில என்னுடைய தாள் பற்றி அம்மி மிதித்து சப்தபதி என்கிற ஏழு அடி எடுத்து நடக்கும் போது கூடவே அவனும் நடந்து வரணும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முதல்ல அந்த நாயகி அதாவது கல்யாண பெண்ணினுடைய காலை பிடித்து எடுத்து வைக்கணும், பின்னாடியே இவரும் நடந்து வரணும் அப்படின்னும் போது அப்பதான் பார்த்தேன் என்னுடைய பாதத்தை காட்டிலும் அழகாக அவருடைய பாதம் இருக்கும் போல இருக்கிறதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே நான் கவனித்தேன். அப்போ கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடிவாக்குதேன்னு சொல்லும் போது விவாக பிரஸ்தாவத்திலே பாணிகிரகணத்திலிருந்து ஆரம்பித்து சப்தபதி வரைக்கும் அங்கே எப்படியானால் நாச்சியார் அங்கே வண்ணமாடங்கள் நாச்சியார் அங்கே வாரணம் அதிலே வாரணம் ஆயிரத்துல அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி ஒன்னு ஒன்னும் இவருக்கு நினைவு வரா மாதிரியாக இருக்கின்றன. என் கையை பிடித்து கொண்டு முன்னாடி நடக்கிறான். அதாவது அந்த சப்தபதியில என்ன ஆகும் கேட்டான்னா, ஒரு கையினாலே பிராட்டியாருடைய கையை பிடித்து கொண்டிருக்கிறான், இன்னொரு கையினாலே பிராட்டியாருடைய பாதத்தை பிடித்து கொண்டிருக்கிறான். அப்புறம் மெதுவாக மந்திரத்தை வாயாலே சொல்லுகிறான். கண்ணாலே பிராட்டியை பார்க்க சிரிக்கிறான். ஏன்னு கேட்டான்னா, சுவாமி தேசிகன் யாதாபிதயத்துல சொல்றார், ருக்மிணி பிராட்டி விவாக வைபவத்துல ஏகம் விஷே விஷ்ணு ஸ்துவான் வேது ஊர்ஜே விஷ்ணு ஸ்துவான் வேது அப்படின்னு மந்திரம், அதுல ஸ்ரீனி விரதாய விஷ்ணு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லுகிறான் கண்ணன் சொல்லுகிறான், இல்ல இங்க ராமர் சொல்லுகிறார். ஒவ்வொரு அடியிலும் விஷ்ணு கூட வருவார்னு சொல்லும் போது அந்த பிராட்டியை பார்த்து சிரிக்கிறான். அவன் ஏன்னா சாட்சாத் விஷ்ணுவே வந்துட்டேன். நம்மளா மந்திரத்துல சொல்ற ஒவ்வொரு அடியிலும் விஷ்ணு கூட வரட்டும், அதான் வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் பகவான் கிருஷ்ண பகவான் விஷ்ணு கூட இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த மந்திரம் இருக்கு. அந்த மாதிரியாக நீ சொல்லும் போது விஷ்ணு ஸ்துவான் வேதுன்னு சொல்லி விஷ்ணுவே வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி உன்னோட விஷ்ணு வருவான்னு சொன்னா எப்படி இருக்கும், வேடிக்கையா இருக்கும். அந்த மாதிரி வாயாலே மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சப்தபதி பிரகரணத்துல கையாலே பிராட்டி கையையும் காலையும் பிடித்து கொண்டிருக்கிறான், வாயாலே மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறான், கண்ணாலே பிராட்டியை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான். அதுக்கப்புறம் கால் அடி எடுத்து சப்தபதியில இவனும் 7 அடி எடுத்து வைக்கணும் இல்லையோ, இவனும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறான். நாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய விவாக பிரகரணத்துல இப்படியாக அனுபவிக்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அப்படின்னு இது அர்த்தம். அதுக்கப்புறம் விவாகம் முடிந்து போக சமயத்திலே நாயகனும் நாயகியுமாக பரஸ்பரம் அப்ராகிருதமான போகமாக இருந்தாலும் அந்த போக சமயத்திலே அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். கைவண்ணம் தாமரை, கையினாலே அந்த நாயகியினுடைய அங்கங்களை எம்பெருமான் கையை பிடித்தும் அவருடைய தோளை பிடித்தும் அவருடைய வாயை பிடித்தும் அந்த மாதிரி எல்லாம் கையினாலே சில ஸ்பர்சங்கள் செய்யும் போது கை தாமரை பூ போல குளுத்தியாகவும் மிருதுவாகவும் இருக்கிறதை பார்த்தேன் அனுபவித்தேன் அர்த்தம். வாய் கமலம் போலும் அப்படின்னு அந்த சமயத்துல வாயாலே சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு பிரணயபரமான சில வார்த்தைகள் அவருடைய அழகை பற்றிய சில பிரசம்சா வார்த்தைகள் எப்படிப்பட்ட அழகு உன்னுடைய அழகு என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் கேட்க கேட்க மதுரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்போ வாய் கமலம் போல இருக்கிறது என்பதை பார்த்தேன். கண்ணினையும் அரவிந்தம், அது மட்டும் இல்லாமல் கையினாலே மட்டும் இல்லாமல் வாயினாலே மட்டும் இல்லாமல் கண்ணாலே அவன் பூர்த்தியாக என்னை பார்க்கும் பொழுது அப்போ அந்த கண் இருக்கக்கூடிய அழகையும் பார்த்தேன். கண்ணுதான் எத்தனை சேஷ்டைகள் செய்கின்றன அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல பார்த்தேன். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமே, கடைசியாக அவன் என்னை கூட்டு தன் மடியிலே இருக்க வைத்து தன் மடியிலே கிடக்க வைத்து அவன் என்னோடு வார்த்தை பேசிக் கொண்டிருந்து கையினாலும் கண்ணினாலும் என்னை அளந்து கொண்டிருந்தான் அப்படின்னும் பொழுது அவனுடைய மடியிலே படுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த தாமரை பூவானது திருவடியே ஒரு தாமரை பூவாக இருக்கு. ஏதோ பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ரணி வேக்ஷணம் வந்தே பத்மமுகியும் தேவியும் பத்மநாப பிரியாமகம்னு வரும். விராட்டியானவர் தாமரை பூலயே இருக்காராம், கையில தாமரை பூ வச்சிருக்காரு மாத்திரம் இல்ல, அவர் இருக்கிற இடமும் தாமரப்பூ, தாமரப்பூ காட்டிலே இருக்கார், பத்மவனாலயா அப்படின்னு சொல்லும்படி இருக்கார். அதனால அவருக்கேத்த இடம், ஆனா அதுவும் தாமரைப்பூ போல இருக்கணும். அதனால தன் மடியிலே வைக்கும் போது அந்த திருவடியும் கரடு முரடாக எல்லாம் இல்லாமல் தாமரை பூ போல இருந்தன என்பதாக அதையும் நான் அனுபவித்தேன் அப்படின்னு அர்த்தம். கைவண்ணம் தாமரை வாய், இதில் மெதுவாக கைவண்ணத்திலே ஆரம்பித்து வாய் கமலம் போலும் சொல்லி கண்ணினையும் அரவிந்தம் சொல்லி மெதுவாக கண்ணன் அவளை தொட்டு மெதுவாக அவளுடன் பேசி அப்புறம் மெதுவாக அவளை பார்த்து அவளை மடியிலே கிடத்துகிறான் அப்படின்னு வரும்போது போகே மிருது உபக்ரமதாமபீட்சன்னே சீலாதிபெருவாரய சீவ பும்சாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. அதாவது எம்பெருமான் இங்கே அர்ச்சாவதாரத்திலே இருக்கார் இல்லையா, கோயில்கள் எல்லாம் அங்கே வந்து நாம் கைங்கரியங்களை நம்முடைய கைங்கரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் சேவிக்கும் போது எம்பெருமானுடைய அழகை சேவிக்கும் போது அதையும் எம்பெருமான் அனுபவிக்கிறார் அப்படின்னு. அப்போ ஏன் பெருமாள் இப்படி அர்ச்சாவதாரத்து ஆச்சரியமா சேவை சாதித்து நம்முடைய மனோபாவத்தை வசீகாரம் பண்ணுகிறாரு. எதுக்காகன்னு கேட்டா போகே மிருதூபக்ரமதாம் அபீட்சன் அப்படிங்கிறார். சீவைகுண்டத்துல எம்பெருமானை பரிபூர்ணமாக நாம் அனுபவிக்க போறோம். சௌந்தர்ய லாவண்யாதிகளை அனுபவிக்க போறோம், பார்த்து அனுபவிக்க போறோம், கைங்கரியம் செய்து அனுபவிக்க போறோம், எல்லாம் இருக்கு. இருந்தா கூட அந்த சௌந்தரிய லாவண்யத்தை பார்த்து அனுபவிப்பதற்கு முன்னாடி அந்த அனுபவங்கிறது மிக அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னாடி மிருதுவா ஆரம்பிக்கலாம். எப்பவுமே காமசாஸ்திரத்திலே மிருதூபக்ரமம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார்கள். அதாவது அனுபவத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும். எப்படி ஆனால் ஒவ்வொரு படியாக நாம் இறங்குறோமோ, ஒரு குளத்துல குளிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு படியாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியில் அவகாகித்து குளிக்கிறோமோ, அந்த மாதிரி போகத்திலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் இறங்க வேணுமா, அதுக்கு மிருதூபக்ரமம் அப்படின்னு பொத்துன்னு போய் குதிக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் வந்து நாயகி, அந்த நாயகனான பகவான் அந்த நாயகியிடம் போகத்தில் நடந்து கொள்ளும் போது மிருது உபக்ரமாக மிருதுவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஆட்கொண்டான் அப்படிங்கிற ரீதியிலே சொல்லக்கூடிய வார்த்தை இது. கை கையிலே ஆரம்பித்தான், என் கையை பிடித்தான், கண்ணாலே பார்த்தான், வாயாலே பேசினான், என்னுடைய காதோரமாக பேசினான் அப்படின்னு இதெல்லாம் நாயிகா பாவத்திலே சொல்லக்கூடிய பாசுரங்கள். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினை மரவிந்தம் அடியும் அக்குதே அப்படின்னு. அதுக்கு மேல அடுத்த விஷயம் பிரணய கோபத்திலே, அதாவது வரிசையாக ஒன்னு ஒன்னாக வரும். முதல்ல பிரதம பரிச்சயம் அப்படிங்கிறது முதல் முதல்ல அறிமுகம் ஆகும் போது, இரண்டாவது பிரணயம் வந்தபொழுது காதல் வந்தபோது, மூணாவது விவாக சமயம், நாலாவது போக சமயம், அஞ்சாவது பிரணய கோபம் வருகின்ற சமயத்திலே கைவண்ணம் தாமரை, நான் பிரணயத்திலே கோபித்துக் கொண்டு அவனுக்கு முகம் காட்டாமல் இருக்க வேணும் அப்படின்னு முகத்தை திருப்பிக் கொண்டு அந்த பக்கம் இருக்கும்போது முதலிலே என் கண் முன்னாடி ஒரு தாமரைப்பு வந்தது. என்னன்னு பார்த்தா ரெண்டு கையையும் கூப்பி கொண்டிருக்கிறான். கையை கூப்பி மலர்ந்த தாமரை போல இல்ல, மூடின தாமரை மொட்டு போல இரண்டு கையையும் கூப்பி என் முன்னாடி வைத்திருக்கிறான். அந்த கையை பார்த்தா ஏதோ தாமரைப்பூ மொட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கும்படியாக இருந்தது அப்படின்னு. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அதுக்கப்புறம் வாயினாலே சில வார்த்தைகள்லாம் சொன்னான். ஆபத்தாஞ்சலிகை தாச ஜனஹா, நான் உன்னுடைய தாசனாயிற்றேன், நான் உனக்கு கை பிடித்து விட வேணுமா, கால் பிடித்து விட வேணுமா என்பதாக சில விஷயங்கள் எல்லாம் பேசினான். அப்போ அவனுடைய வாய் மாதுரியத்தை நான் அனுபவித்தேன். கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்குதே அப்படின்னு. அப்புறம் மெதுவாக என் கண் முன்னாடி தான் வந்து நின்று என் தன் கண்ணாலே என்னை பார்த்து மதுரமாக சில வார்த்தைகள் சொல்வது மாத்திரம் இல்லாமல் அந்த கண்ணிலேயே பிரேம பாவம் தெரியும்படியாக என்னை பார்த்தான். கோபத்தோடு பார்க்கவில்லை, ரோஷத்தோடு பார்க்கவில்லை, பிரேமத்தோடே அவன் பார்த்தபோது நான் என்னையே இழந்தேன், கடைசியிலே அடியும் ஆக்குதே என்பதாக தன் மடியில் வைத்துக் கொண்டான். அப்போது அடியும் தாமரை பூப்புவாக இருக்கிறதே, இந்த இப்படிப்பட்ட தாமரை பூ போன்ற அடிகளை வைத்துக் கொண்டிருக்கிற இவனிடமா நாம் கோபித்துக் கொண்டோம் அப்படின்னு என்னையே நான் வெட்கப்பட்டு என்னையே நான் சபித்துக் கொள்ளும்படியாக எம்பெருமான் நடந்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே, இப்படியாக நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்த சில அனுபவங்களை இப்பொழுது பார்த்தோம். அதே மாதிரி நாயிகா பாவம் அப்படிங்கறதே ஒரு தாச ஜனனுடைய பாவம் அப்படிங்கிறது தானே. என்னானாலும் இவர் தாசன் அப்படின்னும் அவர் ஈஸ்வரன், அவன் சேஷி அப்படிங்கிறதும் சுவாமி அப்படிங்கிறதும் அது என்னானாலும் மாத்த முடியாது. தாசனாக தாசனாக இருந்து கொண்டு சுவாமியான எம்பெருமானை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது இருக்கு. அது இருக்கும்போதே நாயிகா பாவத்தில் அது பரம பிரீத்தி ரூபமாக இருக்கிற அப்படினாலே, மிகவும் சந்தோஷமாக மதுரமாக இருக்கிற அப்படினாலே இந்த நாயிகா பாவம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு அடிப்படை, இந்த நாயிகா பாவத்துக்கு அடிப்படை என்னன்னு கேட்டானா தாச பாவம் அப்படிங்கிறது. லோகத்துல இருக்கிற நாயிகா பாவம் மாதிரி கிடையாது. லோகத்துல இருக்க நாயிகா பாவம்னா என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டாங்க, சாதாரணமா மனுஷர்களுக்கும் மனுஷர்களுக்கும் இருக்கக்கூடிய நாயிகா பாவத்துல தாசபாவங்கள்லாம் உழவாக இருக்காது. இது அப்படி இல்லை, சாஸ்திரியமான ஒரு நாயிகா பாவம். அதனால தாசபாவம் தான் ஆரம்பிச்சு கடைசியில அந்த நாயிகா பாவத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா போகம் பிரதானமா இருக்க அப்படின்னாலே, தாசபாவத்துல வெறும கைங்கரியம் செஞ்சுட்டு கூலிக்கு நான் வாங்கிட்டு போறேனோ அப்படிலாம் இல்லாமல் அனுபவித்து கைங்கரியம் செய்யறபடினாலே நாயிகா பாவத்துல போய் முடிஞ்சிருக்கு. அதத்தான் சுவாமி தேசன் அழகாக சொல்வார், பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி அப்படின்வார். ஸ்ருங்காரம் அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றதெல்லாம் பக்தி தான்ங்கிற, பக்தி தான் ஸ்ருங்காரமா மாறி இருக்கு. அதனால லோகத்துல இருக்கக்கூடிய சிருங்காரம் இல்ல, பக்தியினுடைய பரிணாமமாக வந்த ஒரு சிருங்காரம். ஏன்னா பக்தின்னு சொன்னாலே இது வந்து பிரீத்தி அப்படிங்கிற அம்சம் தானே நிறைய இருக்கு. அதனால அது சிருங்கார விருத்தியா பரிணமதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்ச ரீதியில இப்போ தாசபாவத்தோட அருளி செய்கிறார் அப்படின்னு நாம ஒன்னு ஒன்னாக பார்க்கலாம். இப்ப முதல்ல கைவண்ணம் தாமரை வாழை கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அப்படின்னு. எம்பெருமானுடைய கைவண்ணம் அப்படிங்கிறது தாமரை பூ போல திருக்கையினாலே எம்பெருமான் அபயப்பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் எம்பெருமானுடைய கையை பார்த்தால் அபயஹஸ்தத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். பல ஊர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதானே. அதனால அபயப்பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறாராம் எம்பெருமான். அதனால கைவண்ணம் தாமரைனா இந்த இடத்துல எல்லாம் தாமரை அப்படின்னா பரமபோக்யம் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் வச்சிருக்கோம். நமக்கு மிருதுவாக, நமக்கு மதுரமாக, நமக்கு போக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பொதுவா அர்த்தம். அதாவது இதுக்கு லட்சணா அப்படின்னு தாமரை பூ போல இருக்குன்னா அது போல மிருதுவாக மதுரமாக போக்கியமாக இருக்கிறது. கை எப்படி இருக்குன்னு கேட்டான்னா அபயப்பிரதானம் பண்றபடினால நாம சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆனா தத்தாபயம் ஸ்புரதி தட்சிண பாணி பத்மம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. ஏன்னா எல்லாருக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சம்சாரிகளுக்கெல்லாம் என்ன கேட்டா வாழ்க்கையில என்னென்னமோ பயம் எல்லாம் இருக்கிறபடினால பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஞானிகளுக்கு என்ன கேட்டா இந்த சம்சாரமே மொத்தமாகவே ஒரு பயம் அப்படின்னு அவர்கள்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆழ்வார்களுக்கெல்லாம் என்ன கேட்டா எம்பெருமான் தன்னை விட்டு பிரிந்து விட்டு போயிடுவானோ, அப்ப அவனுடைய அனுபவம் விட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு சுவாமி தேசிகனுக்கு அபீதி ஸ்தவத்துல இருந்த மாதிரியாக. ஆக எல்லா பயமும் போக்கி அபயம் கொடுக்கக்கூடிய இடம்தான் பெருமாள் வந்து அபயம் காமிச்சிருக்க. அதுதான் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் அப்படின்னும் போது வாயினாலே மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்னு சொன்ன திருவாய் ஆனபடினாலே நீங்கெல்லாம் கவலைப்படாதுங்கோ, அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொன்னவன். அபயத்தை கையினாலே காமிச்சது மாத்திரம் இல்லாமல் வாயினாலும் அபயத்தை சொல்லி அபயத்தை நான் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கிறேன், இதை விரதமாக வச்சிருக்கேன். அபயம் சர்வபூதேபியோ ததாமின் அபயம் ததாமின் மாத்திரம் இல்ல, சர்வபூதேபியோ ததாமின் மாத்திரம் இல்ல, ஏதத் விரதம் மம இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னவன். கிருஷ்ண அவதாரத்திலே மாம் ஏகம் சரணம் விரத என்னை சரணாகதி பண்ணுங்கோன்னு தன்னுடைய வாயாலே சொன்னவன். அதனால வாய் அழுது அது வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அப்படி சொன்னவன். அது மாத்திரம் இல்லாமல் யாராவது நம்மை வந்து சரணாகதி பண்ணுவாளா, நமக்கிட்ட அபயம் கேட்பாளான்னு கண்ணாலே கண்ணை அகல விழித்து காத்து கொண்டிருக்கிறானாம் எம்பெருமான். அதாவது கையாலே அபயம் காண்பிப்பது மட்டுமல்லாமல் வாயாலே சொன்னது மட்டுமில்லாமல் கண்ணையும் திறந்து வைத்து யார் வருவார்கள், சுவாகதோ உதார நேத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா. சுவாகதம் சொல்லக்கூடிய உதாரமான நேத்திரம் பகவானுக்கு இருக்கிறதா. கோயிலுக்குள்ளே ரங்கநாதன் பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரு இல்லையா. அப்போ சீரகம் போய் பெரிய பெருமாளை சேவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்திலேருந்து ஒருத்தன் கிளம்பினா அப்பவே கண்ணால பாக்குறாராம் அவர். ஓ கிளம்பிட்டானே இங்க வந்துருவான் போல இருக்கே அப்படின்னு சந்தோஷத்தினாலே கண்ணை திறந்து வைத்து அவன் கோயில்ல கிட்ட கிட்ட வர வர வர கடைசியில கிட்ட போன உடனே அந்த கண்ணை நாம் செவிக்கும் போது அவன் நமக்கு அந்த கண்ணினாலேயே சுவாகதம் சொல்லி உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குமா. அதான் சுவாகதோ தாரணேத்திரம். அதனால இந்த அபயம் அப்படிங்கிற விஷயத்தை கண்ணாலையும் காண்பிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அடியுமக்குதே இத்தனை விருந்தும் கடைசியில நீங்கள் மாமேக்கம் சரணம் வரஜான்னு சொன்னப்புறம் இமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியம் தான் இருக்கு. நமக்காக தன்னுடைய திருவடியும் காட்டி அருள்பவன். இங்கே கோயில்களே பார்த்தோமானால் எம்பெருமானுடைய திருவடியை அழகாக சேவ் பண்ணி வைப்பார்கள். எத்தனை அலங்காரம் பண்ணாலும் கருதியில ரங்கநாதன் அம்பெருமாள் பெரிய பெருமாள் எல்லாருக்கும் இந்த திருவடி சேவைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கெல்லாம் அதுதான் பிரதானம் அப்படிங்கிறபடினாலே அபய பிரதானத்திலே கை எப்படி அபயம் பண்ணுகிறாரோ அந்த மாதிரி திருவடி நம்ம தலையை தலையினாலே வணங்க வேண்டிய இடம் சரணம் சரணம் பிரபத்தியே தானே. அதனால இந்த நாளையும் முக்கியமாக சொல்லுகிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு முதல் அர்த்தம். அப்படி பெருமாள் வந்து என்னை வந்து சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லச்ச இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு எம்பெருமானுடைய திருக்கைகளை பார்த்து எம்பெருமானுடைய திருக்கண்ணை பார்த்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆச்சாரிய முகமாக சரணாகதி பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சரணாகிதி ஆயிடுத்துன்னு சொல்லிட்டார் ஆச்சாரியன். நீ கவலையே படாத, எம்பெருமானுடைய குழந்தை இனிமே நீ வேற யாரை சேர்ந்தவனும் அல்ல, நீ எம்பெருமானை சேர்ந்தவன் தான். அவனோட கூடவே இருந்து கொள்ளு, அவனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருன்னு உபதேசங்கள் எல்லாம் பண்ண இவனும் சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் போய் எம்பெருமானை போய் சேவிக்கிறான். இப்ப பார்த்தா வேற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. முதல்ல பார்க்கும்போது என்ன அர்த்தம் கிடைச்சுன்னு பார்த்தோம் இல்லையோ, இப்ப மறுபடியும் போய் எம்பெருமானை சேவிக்கிறான். கைவண்ணம் தாமரை சரணாகிதி பண்ண அப்புறம், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அப்படின்னு இந்த இடத்துல கைவண்ணம் தாமரை, எம்பெருமானுடைய கையினாலே அப்ப இப்பவும் அபயப்பிரதானம் மாதிரி எம்பெருமான் கை இப்படி வச்சுட்டு இருக்கான். அதான் அபயம் கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு, நாம சரணாகிதி பண்ணியாச்சு, அபயம் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. மறுபடியும் எம்பெருமான் இருக்கா அப்படி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, போரும்பா இனிமே மறுபடியும் சரணாகிதி பண்ணிடாதேன்னு சொல்றாமா, இனிமே நீ வேற உபாயம் எதுவும் பண்ண வேண்டாம், நிறுத்திக்கொள், கையினாலே இப்படி காமிச்சானா நிறுத்திக்கொள், போரும் அப்படின்னு தான் அர்த்தம். போரும் அப்படிங்கறத கையினாலே நாம எப்படி காமிப்போம், அந்த மாதிரி பெருமாள் காமிக்கிறாராம். பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு அஸ்த ஸ்ரீரங்க பர்த்தூர் மாம் அவ்யாத் அபயமுத்ரிதான் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். ரங்கநாதனுடைய அபயமுத்ரிதமான கையினாலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒரு தடவை சரணாகிதி பண்ணாலே போரும், இனிமேல் வேற செய்ய வேண்டாம் அப்படின்னு. இதே விஷயத்தை தேவை பெருமாள் விஷயத்திலும், அமையவினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியினகள் அடைந்தேனே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த ரீதியில பெருமாளுடைய அபயப்பிரதான ஹஸ்தத்தையே நாம சரணாகிதி பண்றதுக்கு முன்னாடி அபயப்பிரதான ஹஸ்தம், சரணாகிதி பண்ண அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா அப்பதான் பயம் இல்லையே நமக்கு. அப்ப என்ன கேட்டானா, வாரண ஹஸ்தம் இது, இனிமேல் மறுபடியும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாம் இந்த திருக்கை. இப்ப கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், வாயானது கமலம் போலே, ஏன்னா அப்ப வாயினாலே என்ன வார்த்தை சொல்லுகிறார், முதலிலே சொன்னச்ச அபயம் சர்வபூதேபியோ ததாமி சொல்வார். இப்ப என்னன்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கசஞ்சனா அப்படின்னு சொல்ற, ஒரு நாளும் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்ற, மா சுச்சஹா அப்படின்னு சொல்ற, கவலையப்படாதுங்கோ, என்னை வந்து சரணாகிதி பண்ணியாச்சோ இல்லையோ, இனிமேல் கவலைப்படக்கூடாது, எந்த காரணத்துக்காகவுமே கவலைப்படக்கூடாது, ஏன்னா நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற ரீதியில, அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, சர்வ பாபேபியான்னு சொல்றான் இல்லையா, அப்ப எல்லா பாபத்திலிருந்தும் நான் மோச்சனம் கொடுக்கிறேன், மா சுச்சஹா கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி, நத்தியஜேயம் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையும் அவன் சொல்வதாக தெரிகிறது. அதனாலே வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம். இப்ப எம்பெருமான் என்ன கேட்டானா, லோச்சனாபியாம் பிபன்னிவ அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும், விபீஷணாழ்வான் சரணாகிதி பண்ணினார் பண்ணட்டு அப்படி, விபீஷணாவான் ராமன் பெருமாள் ராமன் முன்னாடி வந்து நிக்கிறாராம். இன்னே பெருமாள் கண்ணாலே அவரை பார்த்தாராம், பார்த்தாரும் சொல்லக்கூடாது, கண்ணாலே விழுங்கிட்டார் அப்படின்னு, ஏன்னா அந்த அளவு கண்ணை திறந்து வைத்து பாய்க்கிறாராம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்கார், இளைய பெருமாள் முதல்ல இருந்தே கூட வந்துட்டு இருக்கார், புதுசா வந்தவர் சுக்ரீவன், இன்னும் எத்தனையோ வானரங்கள், இத்தனை பேர் இருக்கச்ச கூட புதுசா விபீஷன் ஒருத்தன் வந்தான்னா, ஏதோ பார்க்காதத பார்க்காமதே நமக்கு ஒரு புதுசா ஒருத்தர் கிடைச்சுட்டேரு அப்படின்னு தன்னுடைய லாபமாக கருதி எம்பெருமான் லோச்சனாபியாம் பிபன்னிவன் வால்மீகி சொல்றார், கண்ணாலே அவரை விழுங்கி விட்டார் அப்படின்னு. வாரிக்கொண்டு விழுங்குவன் காண்பில் நின்று ஆழ்வுற்ற என்னையுடைய எண்ணின் முன்னம் வாரித்து தானியற்றை என்னை முற்றப்பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே அப்படிங்கிற பாசுரத்தை இங்க சொல்லாமல் இருக்க முடியாது. காட்கரையப்பனை சேவிக்கணும் போனேன், என்னுடைய கண்களை திறந்து வைத்துக் கொண்டு போனேன், கண்ணை மூடவே இல்லை, ஏன்னா கண்ணை இமைத்தால் கூட அவனை சேவிக்கிறதுக்கு தடை வந்துருமோன்னு பயம் கண்ணாலே பார்ப்பதற்கு. அதனால என்னுடைய கண்ணை நன்றாக திறந்து வைத்து அவனை பூர்ணமாக நன்றாக பார்த்து அனுபவிக்க வேண்டும் போனேன், ஆனால் எனக்கு முன்னாடி அவன் தன் கண்களை இன்னும் பெரியதாக திறந்து வைத்து என்னையே வாரி பழகி விழுங்கி விட்டான் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ரீதியில விபீஷண ஆழ்வானை எப்படி பெருமாள் பார்த்தாரோ, அன்னைக்கு விபீஷாழ்வான் கூணி குறுகி நிற்கிறார், நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரா நினைக்கிறார், ஆனா பெருமாள் விபீஷாழ்வான் எனக்கு கிடைச்சத பெரிய பாக்கியமாக பெருமாள் நினைக்கிறான்னு வருது இல்லையோ. அதனால அந்த கண்கள் முன்னாடி சுவாகதோதாரணேத்திரம் வாப்பா வந்து சரணாகிதி பண்ணுன்னு சொன்ன கண்கள், இப்ப இந்த கண்கள் அவனை அப்படியே விழுங்கிக் கொள்ளா மாதிரி கண்கள் இருக்கின்றன. கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாக்குதே. திருவடி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீ திருவடியிலே சரணாகிதி பண்ணிவிட்டாய், இனிமேல் கடைசி வரைக்கும் இந்த திருவடியே கதியில் இருந்து கொண்டு, சென்னாள் என்னாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானேன்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி, சென்னால்னு ஒரு நாள் இருக்கும் மொழியோ கடைசி நாள் சென்னால் என்னால் அந்நாள் உனதால் பிடித்தே சிலக்கானே அப்படின்னு. இன்னைக்கு உன் திருவடி மாத்திரம் இல்ல, என்னன்னைக்கும் உன் திருவடிதான். கடைசியிலே சென்னால் ஒரு நாள் இருக்கும் மொழியோ அன்னைக்கும் உன் திருவடி பிடித்துக் கொண்டே நான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, ஆழ்வார் பெருமாளுடைய திருவடி தான் என்றென்றுமே உனக்கு கூடவே இருக்கிறது, நீ கவலையப்படாதே அப்படின்னு சொல்லக்கூடிய திருவடிகள் சரணாகதி பண்ணி முடித்தவனுக்கு அப்படின்னு பார்த்தோம். இது இரண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம், சரணாகதி பண்ணி முடித்தவன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இருக்கிற காலத்துல இங்க என்ன பண்ணணும் கேட்டா, பெருமாளுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படின்னு. பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணலாம், அதுல பிரதானமானது முக்கியமானது என்னன்னு கேட்டா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி எம்பெருமானுடைய திருவேணியை தனக்கு முன்னாடி நிற்க அந்த திருவேணிக்கு இவன் திருவாராதனம் பண்ணுவதை காட்டிலும் பரமபாகியம் அப்படின்னு என்ன இருக்க முடியும். பொதுவாக அர்க்யபாத்திய ஆசவனாதிகளெல்லாம் சமர்ப்பிக்கிறான் இல்லையா பெருமாளுக்கு, அதை காட்டிலும் பாக்கியம் என்ன இருக்க முடியும். அப்படி சமர்ப்பிப்பவன் எம்பெருமானை அப்படியே பார்த்து கொண்டே சமர்ப்பிப்பார்கள். அர்ச்சகர்கள்லாம் நாம் பார்த்திருக்கலாம், எம்பெருமானை கண்ணாலே சேவித்துக் கொண்டே அர்க்யபாத்தியங்கள்லாம் சமர்ப்பிப்பார்கள். முதலிலே அர்க்யம் சமர்ப்பிக்கும் போது எம்பெருமானுடைய திருக்கையிலே அர்க்யம் சமர்ப்பிப்பார்கள். கைவண்ணம் தாமரை கையில கொஞ்சம் தீர்த்தம் எடுத்து எம்பெருமானுடைய திருக்கையிலே கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கையை பார்த்தால் அந்த கைவண்ணம் தாமரை அப்படின்னு இருக்கும், அந்த அர்க்யத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு மந்திரம் இருக்கும். அப்ப எம்பெருமான் தன்னுடைய கையினாலே அந்த அர்க்யத்தை ஏற்றுக் கொள்ளுகிற மாதிரியான ஒரு பாவனை இருக்கும். அதெல்லாம் பார்த்து இவன் சந்தோஷப்படுவானாம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், அதே மாதிரி ஆச்சமணியும் சமர்ப்பிக்கும் போது பெருமாளுடைய திருமுகம் அந்த வாய் இருக்கல்லையா, வாய் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். உத்தினியில் ஜலம் எடுத்து எம்பெருமானுடைய வாய் கிட்ட, ஏன்னா ஆச்சமணம் தான் வாயில சாப்பிடு, அர்க்யம்ங்கிறது கை அலம்பிக்கிற தீர்த்தம் மாதிரி சுத்தமான ஜலம். ஆச்சமணியம் அப்படிங்கிறது பெருமாளுடைய வாயிலே சமர்ப்பிக்கிற தீர்த்தம், பாத்தியம் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவடியிலே சோதனம் பண்ணுகிற மாதிரியாக சமர்ப்பிக்கிற தீர்த்தம், சுத்தமாக்கிற மாதிரி கை கல்லா அலம்பிக்கிற மொழியும் அந்த மாதிரி சமர்ப்பிக்கிற தீர்த்தம். இந்த அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் தான் முதல்ல வரும் எல்லாத்துக்கும், அதுக்கப்புறம் தான் எதுவானாலும் எந்த போகமானாலும், அதாவது பெருமாளுக்கு தலையை சமர்ப்பித்தலோ இல்ல திருவஞ்சனமோ எதுவானாலுமே முதல்ல இந்த அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணம், முதல்ல பெருமாள் ஒரு மண்டபத்துக்கு ஏழிட்டார்னா முதல்ல அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வரும். அந்த மாதிரி ரீதியில ஆச்சமணம்னா பெருமாளுடைய திருவாயிலே அந்த இதை சமர்ப்பிப்பார்கள், தீர்த்தத்தை சமர்ப்பிப்பார்கள், இது ஆச்சமணியம். அப்ப வாய் கமலம் போலும்னு தோணும், கண்ணினையும் அரவிந்தம். அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானே நான் இதை சமர்ப்பிக்கிறேன், இதை நீர் பார்க்க வேணும், முதல்ல பார்த்தருள வேணும், அப்புறம் ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு மந்திரம் இருக்கு. அப்படிதான் மந்திரம் அர்க்யம் ஓனும் எல்லாத்துக்கும் இந்த திருவஷ்டாட்சர மந்திரம் கிரகத்துல பண்ணச்சேன். அப்போ அர்க்யம் அவலோகையா அப்படின்னு வரும், நான் அர்க்யம் சமர்ப்பிக்கிறேன் கொஞ்சம் கண்ணாலே பார்க்கணும். அர்க்யம் பிரதிகிண்ணேஸ்வ அர்க்யாடு வந்தினோ மம போக அன்க்ஷமஸ்வ அர்க்யன பிரியதாம் வாசுதேவா அப்படிலாம் வரும் மந்திரங்கள்லாம். அப்போ அர்க்யம் அவலோகையா தான் முதல் ஆரம்பமே, என்ன சமர்ப்பிச்சாலும் முதல்ல பெருமாள் கண்ணால பார்க்கும்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமர்ப்பிக்கணும். அதாவது ஒருவருக்கு நாம வந்து ஒரு உபசாரம் பண்றோம் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷருக்கு ஆத்துல நம்மத்துக்கு ஒரு அதிதி வந்திருக்கார், அவருக்கு உபசாரம் பண்றோம்னா அவருக்கு நம்ம தலையை சாதிக்கிறோம் இலையிலே அப்படின்னா என்ன சாதிக்க போறோங்கிறது முதல்ல அவருக்கு சொல்ல முடியும், புற்று போய் இலையில் போய் சாதிக்க கூடாது இல்லையா, அது மரியாதை குறைவு. அவருக்கு நான் இந்த மாதிரி இது சமர்ப்பிக்கிறேன், இந்த பக்ஷணம் சாதிக்க போறேன், அடுத்து இந்த பிரசாதம் சாதிக்க போறேன் அப்படின்னு முன்னாடி வந்து அவர் ஒன்னும் வாயால சொல்லணும், இல்ல வாயால சொல்ல முடியல அப்படின்னா அவர் கண்ணில தெரியும்படி நம்ம வச்சிருந்தோம்னா அவர் வேணும் வேண்டாம் அப்படின்னா சொல்லுவார், அதுக்கேத்த மாதிரி செய்வது இதுதானே வழக்கம் பொதுவாக. அந்த மாதிரி பெருமாளுக்கும் நம்ம கிடுகிடுன்னு செய்யறதுல பெரிய அர்த்தம் கிடையாது, அவன் முதல்ல அவன் பார்க்கும்படியாக பண்ணணும். அர்க்யம் அவலோகைய பெருமாளுக்கு நம்ம ஏதாவது தலைகை பழம் சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பழத்தாருக்கும் முதல்ல பழத்தாவை முன்னாடி வச்சு கண்டருள பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல, முதல்ல கண்டருள பண்ண வேணும், அவன் பார்க்கணும். அப்ப இந்த பழம் அவலோகைய இந்த பழங்களை பாரு, அப்புறம் பலம் பிரதிகிரேஸ்வ இந்த பழங்களை ஏற்றுக்கொள்ளு, அப்புறம் பல அனுபந்தினோ மம போக மம அபராதான்ஸ்வ, அப்புறம் நான் இதுல ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருந்தேன்னா க்ஷமிச்சுக்கலாம், பழம் நன்னால அப்படின்னும் இல்ல வேற ஏதாவது அபச்சாரங்கள் தான் க்ஷமிச்சுக்கலாம். அப்புறம் பலன பிரியதாம் வாசுதேவா, இந்த பல சமர்ப்பிக்கிறேன், இந்த பல சமர்ப்பணையன பகவானுக்கு பிரீத்தி வரட்டும் அப்படின்னு இந்த நாலு அம்சம் எல்லாத்துலயும் இருக்கும். அதை காண்பிக்கும்படி தான் இங்க நாலு இருக்கு, கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், கண்ணாலே பார்க்கணும்னு அர்த்தம், அடியும் அக்கதே கடைசியில பிரியதாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவடிய நம்ம சேவிச்சிட போறோம். அதனால பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட போறோம். பிரியதாம் வாசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு அர்க்யம் இல்ல அடி மத்தேன்னு சொல்லிச்சா பாத்தியம்னு வச்சுக்கலாம். அர்க்கிய பாத்திய ஆச்சவனும் ஒண்ணு சொல்றேன் இல்லையா, கையில அர்க்யம், திருவடியில பாத்தியம், வாயில நமக்கு வந்து ஆச்சமணியம், கண்ணில எல்லாவற்றையும் நீ பார்த்தருள வேணும், நீ கண்டருள வேணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். இந்த கண்டருள பண்ணுதல் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்த காட்டிலும். அதனால கோயில பார்த்தா கூட பழங்கள்லாம் கொடுத்தாலும் முதல்ல பெருமாள் முன்னாடி கண்டரல பண்ணுவான், அப்புறம் பெருமாள் அதை ஏத்துக்கொள்வான். அப்படி அந்த மாதிரி ரீதியிலே பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டு திருவாராதனங்கள் செய்து கொண்டு இருக்க வேணும் அப்படிங்கிறது சரணாகதி பண்ணவனுடைய அடுத்த உத்தர கிருத்தியம் அப்படின்னு பெயர். பிற்காலத்திலே அவன் செய்ய வேண்டியது அது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியில சரணாகதி பண்ணவனுக்கு பலன் கிடைக்கிறது இல்லையா, அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பகவத் பிராப்தி ஆகி அங்க விசேஷமான பலன் அப்படின்னு கிடைக்கிறது இல்லையா, பகவத் அனுபவம், பரிபூர்ண பிரம்மா அனுபவம் அப்படின்னு. அப்பவும் இதேதான் இருக்குமா, ஏன்னா கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கைவண்ணம் தாமரை அப்படின்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே போகும்போது அங்கே எம்பெருமான் தன்னுடைய கையை கொடுத்து இவனை தன்னிடம் கூட்டுக்கொள்வான் அப்படின்னு வரும். கையாலே அதாவது ஜீவனானவன் நேரம் இருந்து போய் எம்பெருமானை சேவிப்பான். எம்பெருமான் அங்கே ஒரு நாக போகத்திலே பரியங்கத்திலே ஆதிசேஷன் அப்படிங்கிற ஒரு பரியங்கத்திலே எம்பெருமான் மேல இருப்பான். இந்த ஜீவனுக்கு அந்த மேல ஏறணும் அப்படின்னு ஆசை, போய் எம்பெருமானுடைய திருவடியை போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமா இருக்கும். அப்போ எம்பெருமானே கை கொடுத்து அவனை தூக்கி விடுவானாம். அப்பொழுது கைவண்ணம் தாமரை அப்படின்னு அனுபவிப்பான். அப்புறம் அவனை பார்த்து எம்பெருமான் வார்த்தை பேசுவானா, நீ யார், நீ எங்கிருந்து வந்தாய் அப்படின்லாம் கேட்பானா. அப்ப ஜீவன் சில வார்த்தைகள் சொல்லுவான், நீர் யாருன்னு கேட்டானா, நானும் ஒன்னே கிடையாது, தேவரீர் தான் நான், தேவர் தான் எனக்குள்ளேயும் இருக்கே, தேவர் தான் என்ன சரணாகதி பண்ண வச்சேர், தேவரீர் அனுகிரகத்தால் தான் இங்க வந்திருக்கேன்னா ஜீவன் சொல்லுவான். அப்ப அவன் சொல்ற வார்த்தையை கேட்டு எம்பெருமான் சிரிப்பாராம், பிராட்டியாரும் சிரிப்பாராம், ஏன்னா எவ்வளவு அழகா பேசனான் என்பதாக நினைத்து. ஆக கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், அப்புறம் கண்ணாலே அவனை குளிர கடாட்சங்கள் எல்லாம் பண்ணி கதா மாம் அவலோகைஷின்னு ஒரு கத்தியத்துல எப்பொழுது உதாரமான அவலோகனம் என்னை நீ பண்ண போகிறாய், ஸ்ரீவைகுண்டத்துல உதாரமான அவலோகனம் பெருமாள் பண்ணுவாராம். உதாரமான அவலோகனம்னா என்ன கேட்டானா, கண்ணனாலே அவனுடைய அவதாரியங்கள்லாம் தெரியும்படி நீ அங்க போய் இருந்து கொள்ளு அப்படின்னு கண்ணாலேயே சொல்லும்படியாக எம்பெருமான் இருப்பானாம். அதுல எம்பெருமானுடைய பரம அனுகிரகமும் பரம கிருபையும் தெரியும்படியான ஒரு அவலோகம், ஒரு ஒரு பார்வை அதை எம்பெருமான் வைப்பான் என்பதாக இருக்கு. ஆக வாய் கமலம் போலும் அப்படின்னா சில ஆஜைகள் பண்ணுவானாம், நீ இந்த காரியத்தை செய்து கொண்டிரு அப்படின்னு. நீ இப்ப வந்திருக்க இல்லையா, நீ அங்க போய் உட்காந்துக்கோ, நேரம் உங்க ஆச்சாரியன் இருக்கார், அவரை சேவிச்சுட்டு நீ 4000 ஒன்னும் சொல்லிக் கொண்டிரு அப்படின்னு பெருமாள் சொல்லுவானாம். அந்த பரிச்சரியாயாமாம் ஆஜ்யாபயிஷ்யசி அப்படின்னு பெருமாள் ஆஜ்யாபடம் பண்ண உடனே அடியேன்னு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அங்கே இருப்பதற்கு இவன் நினைப்பான். அப்புறம் அடியும் வக்குதே அப்படின்னு பெருமாளுடைய திருவடியிலேயே தன்னுடைய திருமுடி தன்னுடைய முடியை இவன் வைக்க பெருமாள் பரம அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு இருக்கு. அங்க எம்பெருமாண்டிய திருவடி கீழே குற்றேவல்கள் அப்படின்னு தானே செய்யறது தானே இவன் போறான், அதனால எல்லாரை போல அந்த திருவடி கைங்கரியம் அப்படிங்கறதும் இவனுக்கு பிராப்தமா இருக்கும். கைவண்ணம் தாமரை வாணி கமலம் போலும் அத அழகா சொல்றார், திருவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. திருவிக்ரமா, உன்னுடைய திருவடி தாமரையை என் தலையிலே நீ எப்பொழுது வைக்கப் போகிறாய், நீ என்றைக்குதான் நீ உன்னுடைய திருவடி தாமரையை என் தலையிலே வைக்கப் போகிறாய் அப்படிங்கிற, அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, சீவை குண்டத்துல போனா அந்த பாக்கியம் கிடைக்கும் போல இருக்கு, எம்பெருமானுடைய திருவடி தாமரையை நம் தலையின் மேலே எம்பெருமான் வைத்து பரம அனுகிரகம் செய்வான் என்பதாக தெரிகிறது. அத கதா அப்படிங்கிற எப்போது அது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியாக அந்த நிலையில சீவை குண்டத்திலே அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த கைவண்ணம் கால் வண்ணம், கைவண்ணங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு இல்லையோ, கையினுடைய சுபாவம், கையினுடைய பிரகாரம், கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கம்பன் சொல்ற மாதிரியாக இந்த எம்பெருமானுடைய கைவண்ணம் கால் வண்ணம் கண் வண்ணம் எல்லாவற்றையும் சீவை குண்ட லோகத்திலே அவன் பரிபூர்ணமாக அனுபவிப்பான் அப்படின்னு இருக்கு. அதுகள அடியுமாக்குதே அப்படின்னு அவன் திருவடி கீழே இவன் கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பான். அந்த திருவடியை தன் தலையிலே வைத்து ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பான். அப்பொழுது எம்பெருமான் செய்கிற லீலை, ஜெகத் சிருஷ்டி, ஜெகத் ரக்ஷணம் முதலான லீலைகளை எல்லாம் இவன் பூர்ணமாக பார்த்து அந்த எம்பெருமானுடைய திருவேணியும் அனுபவித்து அதையும் அனுபவித்து உபய விபூதி விசேஷ்டனான எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு வருது. ஆக இங்கே சரணாகதி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் அவன் மோட்சத்துக்கு போகிற வரை இவனுடைய ஒவ்வொரு நிலையிலும் எம்பெருமானுடைய கைகள் கண்கள் முதலானதை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த பாட்டிலே ஆழ்வார் சொல்லிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதே, அவ்வண்ண தவறு நிலவை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு அடுத்த வரியிருக்கு. இந்த வரியினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.